பாடு பெருசா பாடு. நாவிலே பொன்னினே என்னாவிலே பொன்னினே என்னாவிலே பொன்னினே என்னாவிலே பொன்னினே என்னாவிலே அருட்டவே பாபா ஆண்டனே பாபா ஆதி பியா பாபா தபகிரி வாசனே தாண்டமுனே மூட்டியே தாண்டமுனே மூட்டியே தத்துட்டம் மாறனே ஐயப்பனே பாபா துவே பாபா ஆண்டனே பாபா ஆதி பியா பாபா தயானுமா தீ தயானுமா வாயுமாரன் பழுத்ததனம் பழுத்ததனம் வரந்தரும் பெருமானே வேல்முருகா முருகா மகிழ்ந்தருள் புரியும் மலருகா முருகா வரந்தரும் பெருமானே வேல்முருகா முருகா ஆறுபடை வீட்டினில் அமர்ந்திடும் அழகா ஆறுதல் புரியும் மால்மருகா முருகா வரம் தரும் பெருமானே வேல் முருகா முருகா அம்மா தாத்தாவே சபரிமலை வீட்டிக்கும் தாமி ஐயப்பனே இந்த புவி மீது தன்னப்பவே ஞாபகம் தாத்தாவே நீ அல்லவோ ஓ என்ன பாட்டு